¡Gracias! శ్రీ విష్ణు చిత్తకులనందన కల్పవల్లే శ్రీరంగరాజ హరిచందన యోగ దృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలామివాన్యాం భూతామనన్య శరణ శరణం ప్రపద్యే నీలాతుంగస్తన గిరితటీ సూక్తముద్భోత్య కృష్ణం పారాత్యం స్వం శ్రుతిశతశిరః సిద్ధమధ్యాపయంతి శోచిష్టాయాం సృజని గళితం యా ఫలాకృత్య పుంక్తే భూతాదస్మై నమ ఇదమిదం భూయ ఏవాస్తు భూయః. అస్మద్గురుభ్యో నమః. கனைத்திளம் கற்றருமை என்பதான இந்த 12வது திருப்பாவை பாசுரத்திலே கிருஷ்ணனை எப்பொழுதும் பிரியாது அவனுடனேயே சேர்ந்திருக்கும், எப்படி ராமாவதாரத்தில் இளைய பெருமாளான லக்ஷ்மணன் இருந்தானோ அதே மாதிரி கிருஷ்ணனோடையே சேர்ந்திருக்கும் ஒருவனுடைய தங்கையை எழுப்புவதாக அமைகிறது இந்த பாசுரம். கனைத்திளங்கற்றருமை கண்ணு கிறங்கி கனைத்து கரப்போர் இல்லாமையினாலே அந்த மாட்டினுடைய முலை கடுத்து அது கதறுகிறது. அந்த பசுவினுடைய மடியிலே பால் கட்டிக்கொண்டு அதனுடைய வலி பொறுக்க முடியாமல் அந்த பசுவானது கதறுகிறதாம். அதை கனைத்துங்கிற பதத்தினாலே தெரியப்படுத்துகிறார். எம்பெருமானும் இப்படி வலி பொறுக்க முடியாமல் கனைத்த இடங்களும் உண்டு. அதில் ஒரு இடத்தை அனுபவிப்போம். கோவிந்தேதியதாக்ரந்தக்ருஷ்ணாமாம் தூரவாசினம் ருணம் ப்ரவத்தமிவ மே ஹிருதயான் அபசர்பதீன். மகாபாரதத்தில் உத்தியோகபர்வத்தில் வியாசர் சாதிக்கிறார். அதாவது அந்த திரௌபதியானவள் ராஜசபையிலே அவள் பகிஷ்டா ஸ்ரீயாயிருந்தபோது இழுத்து கொண்டு வந்து அவளுடைய வஸ்திராபரணம் பண்ணாரு. அப்போ அந்த எம்பெருமான்கிட்ட அவள் சரணாகதி பண்றா. சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு. அது உத்தவர் மடியில தலையை வச்சுண்டு படுத்துட்டு இருக்கார் கிருஷ்ணன். இன்னும் கொஞ்ச நாளிலே தன்னடி சோதிக்கு ஏழப் போறார். அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய கண்ணிட தாரதாரியா ஜலம் பெறுகிறது. உத்தவர், ஏன் கிருஷ்ணா இந்த மாதிரி ஜலம் பெறுகிறதே, எதை நினைச்சு அழறேன்னு கேட்கிறார். இல்ல, அன்னைக்கு அந்த துச்சாதனன் ராஜசபையில துகில் உறிஞ்சானே திரௌபதிய, அப்போ ஹே கிருஷ்ணா துவாரகாவாசான்னு கத்தினாலே அந்த கூக்குரல் இன்னும் என் காதல அப்படியே ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் கடன் வாங்கினான், அந்த கடனை அவனால திருப்பி கொடுக்க முடியல, அப்போ வட்டி ஆச்சு. அது ஒரு வருஷம் பார்த்தான் கடன் கொடுத்தவன். அதுக்கப்புறம் அந்த வட்டியும் சேர்த்து முதல்ல ஆக்கி அப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து இன்னுமா வட்டி கொடுக்கணும்னா. இப்படி வட்டிக்கு மேல வட்டி ஏறினவன் எப்படி கவலைப்படுவானோ, எப்படி கதறுவானோ, அந்த மாதிரி கோவிந்தேவி யதா கிரந்தது கிருஷ்ணா மாம் தூரவாசினம். இங்கே கிருஷ்ணான்னு சொல்றது திரௌபதிய. ருணம் பிரவிற்த்தம் இவமே ஹிருதயான்மே அபசத்ததின். இந்த வட்டியானது அசலுக்கு மேல ஏறி கொடுக்க முடியாத ஒருத்தன் திண்டாடுறான், அந்த ருணத்தை தீர்க்க முடியாம திண்டாடுறானே, அவன் ஹிருதயம் போல என் மனசு வலிக்கிறதுன்னு இங்கே அந்த எம்பெருமான் ரொம்ப நிர்வேதப்படுறான். கனைத்து இங்கே அந்த பசுமாட்டை ஏன் கரப்பார் இல்லைன்னா, இவன் சதாசர்வ காலமும் அந்த கிருஷ்ணனுடனேயே இருப்பதனாலே இந்த தோழியை எழுப்புறாளே, இந்த தோழியினுடைய அண்ணா வந்துதான் பால் கறக்கணும், அவனோ கிருஷ்ணகையின் கரியத்திலே ஈடுபட்டு இருக்கான், அதனால தன் ஜாதி தொழிலான அந்த கறவை மாடுகளை கறக்க வேணுங்கிறதான இதையும் விட்டுட்டு அந்த கிருஷ்ணனுடைய சாமீபியத்தை எப்பொழுதும் அனுபவிச்சுட்டு இருக்கான். தொழில் எனக்கு தொல்லை மால் தன்னாமேத்த, பொழுது எனக்கு மற்று அதுவே போதும், கழிசினத்தவல்லாளன் வானரக்கோன், வாலிமதன் அழித்த வில்லாளன் நெஞ்சத்துளன்னர். திருவிசைத்திரான் நான்முகன் திருவந்தாதியிலே. அப்போ அவன் எதை தனக்கு தொழிலா இடையன், மாடை கறக்கணும், அந்த மாடுகள்லாம் சம்ரக்ஷணம் பண்ணணும், அதான் அவனுக்கு நிஜமான தொழில். ஆனால் அதை விட்டுட்டான், விட்டுட்டு தொழில் எனக்கு தொல்லை மால் தன் நாமமேத்தல், பொழுது எனக்கு அதுவே போறல மற்ற அதுவே போதும்னு நினைக்கிறான அந்த ஆழ்வார் சாச்சரியில இங்க கிருஷ்ணனுடைய கைங்கரியத்திலேயே அவன் சதாசர்வ காலமும் ஈடுபட்டு இருக்கிறதுனால அவன் வந்து இந்த பசுமாடை கறக்கல, அதனாலே இந்த பசுமாடு முளைக்கடுப்பு ஏறி அது கதறிகின்றிருக்கு. அதுவும் இளங்கற்றெருமை கனைத்து, இளம் கற்று எருமைன்னா இளம் கன்றையுடையதான எருமை, தலச்சன் மட்டும்தான், இன்னும் ரெண்டாவது மூணாவது பண்ணுட்டி போடலை, அதனால தலச்சன் கண்ணு மட்டும்தான் அதுக்கு, அதனால ரெண்டாலும் பாடாற்றாமையை இங்கே நமக்கு ஆண்டார் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துறார். கரவாமடனாகு தங்கண்ணு உண்ணிலாட்போல் மரவாதடியேன் உன்னையே அழைக்கின்றேன், மரவார் ஒழில் தோல் நரையோர் நின்ன நம்பி இரவாமை எனப்பணி எந்தைதிரானேன்னு அந்த நாச்சியார் கோவில் எம்பெருமானிடத்திலே பெரிய திருமொழியிலே எப்படி கரியன் அழங்கால் படுறாரோ, கரவா மடனாகு தங்கன்னு உள்ளினார்போல் மரபாதடியேன் உன்னையே அழைக்கின்றேன். இப்படி இந்த இளம் கன்று அது தலச்சம் இது அந்த இதுக்கும் முளை கடுப்பு, அதை பாலை கரப்பார் இல்லை, அதனால அது கத்துறது. அந்த கன்றுக்கு இறங்கி தன் மடியினுடைய கடுப்பையும் அந்த வலியையும் மறந்து போய், ஐயோ இன்னும் கண்ணுகுட்டி எங்கிட்ட பால் குடிக்கலையே, அதுக்கு நிறைய பசியா வந்திருக்குமே, என்ன பண்றதுன்னு அந்த கண்ணுகுட்டிய நினைச்சு தன் வலியிலே கூட அதுக்கு மறந்து போச்சான், ஐயோ கண்ணுகுட்டி இன்னும் நம்ம கிட்ட பால் ஊட்டி சாப்பிடலையேன்னு அந்த கண்ணுகுட்டிக்காக ஏங்கலதான் அந்த தாய் எருமை. அதனாலதான் கனைத்திழங்கருமை கண்ணுக்கிறங்கி ராமனும் இப்படிதான் ஆசிரியர் விஷயத்தில ரொம்ப பரிதாபப்பட்டு இறங்குவானாம். ஏழை ஏதலங்கள் மகன் என்னாது இறங்கி மத்தவர்க்கு இன்னருள் சுரந்து, மாழை மான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை, உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ன சொற்கள் வந்து, அடியேன் மனத்து இருந்திட ஆழி வண்ண நின் அடியினை அடைந்தேன், அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன். பெரிய திருமொழியில் அஞ்சாம்பத்தில் எட்டாவது திருமொழியில முதல்லேயே அந்த குகனோட சக்கியம், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அவன் ஏழைன்னோ அவன் ஜாத்தியில இன்னொன்னோ கீழ்மகன்னோ அதெல்லாம் ஒன்னையும் ராமபிரான் பார்க்கல. அவ்வளவு இறக்கப்பட்டான் அவன் மேலே, அவன் மேலே அருள் சுரந்தான். பக்கத்துல இருக்கிற சீதா பிராட்டியை காட்டி இவ உனக்கு தோழின்னா, இந்த பக்கத்துல நின்றிருந்த லக்ஷ்மணனை காட்டி அதோ இருக்கானே ஓன் தம்பி லக்ஷ்மண, அவன் எனக்கும் தம்பின்னா. அப்போ ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையில இந்த குகனை கொண்டு போய் பெருமாள் வச்சிருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட கருணை பாருங்கள். உகந்து உன் தோழன் நீ எனக்கு, உகந்து தோழன் நீ எனக்கு, இங்கு ஒளி என்ற சொற்கள் வந்து அடியேன் மன திருந்திட அப்படி சொன்னேடாராமா. அந்த உன்னுடைய சொல்லானது இப்ப என் மனசுல ஞாபகம் வருது. அப்படி இருக்கும்போது நான் உன் அடியினைகளை அடைந்தேன், ஏ ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானான ரங்கநாதனேன்னு பெரிய திருமொழியிலே கலியனுடைய மங்களாசாசனம். நீ நைத்து இந்த கண்ணுகுட்டிய மனசுல நினைச்சு எருமைகள் கரவாமையினால் படும்பாட்டை போல நாங்கள் உன் வாசலிலே வந்து நின்று உன்னை காணாமல் அந்த எருமைக்கு எவ்வளவு நோவு ஏற்படுமோ அதை காட்டிலும் அதிகமான நோவு உன்னை காண்பதா, உன்னை காணாமலாலே எங்களுக்கு. அதனால எப்படி முதலையினால் ஆபத்து வந்த கஜேந்திராழ்வான் தன் மனசினாலே ஹரிய நினைச்சானோ அப்படி உன்னை நினைச்சு நாங்க இங்கே வந்தோம். விஷ்ணு தர்மம் அதி ஆச்சரியமா சொல்றது. பரமாபதமோ பன்னோ மனசா சிந்தையத்தரிம் சதுநாதரவஸ்ரீமான் நாராயண பாராயணஹா. கஜேந்திர ஆழ்வான் நினைத்த மாத்திரத்திலேயே சேன முதலியார் கொடுத்த அந்த ஹஸ்தாவலம்பத்தை வாங்கிக்காமலும் கூட பாதுகை கூட பெருமாள் சாத்திக்கலையா, இது என்னது ஏன் இவ்வளவு வேகமா பறக்க பறக்க போறார் என்பெருமானு பிராட்டிமார்கள்லாம் அந்த புறத்துல அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கா. அப்போ பெரிய பிராட்டியாரான மகாலட்சுமி எம்பெருமான நயன பாஷையிலேயே கண்ணாலேயே கேட்கிறா, எங்க இவ்வளவு அவசரமா போறேன்னு. அந்த கருடனை சைகை பண்ற, அந்த கருடன் வேகமா வரான். அவன்கிட்ட நிறுத்தி அதுல சிம்மாசனம் போடல, அதுல சேனம் போடல, ஒண்ணும் இல்லை. அந்த வாகனத்துல அலங்காரம் கலங்காரம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே எம்பி குவிச்சு தாவி அது மேல ஏறினார். எவ்வளவு வேகமா போக முடியுமோ போனார். இன்னும் போராது போராது வேகம்னு அந்த கருடைய ரெண்டு வெலாவலியும் தன்னுடைய கால் கட்டவர்களால குத்துறாராம் பெருமாள். இன்னும் வேகமா போ, இன்னும் வேகமா போன்னு. அப்படி அவ்வளவு வேகமா, அதுக்குதான் பட்டர் துறாயை நமகான்னார். அந்த கருட வாகனத்துல நீ இந்த கஜேந்திரன் ஆழ்வான காப்பாத்திரத்துக்கு ஓடோடி வந்தையே, அந்த எவ்வளவு அவசரப்பட்டுன்னு ஓடி வந்த, அந்த உன்னுடைய அவசரப்பட்டமைக்கு ஒரு நமஸ்காரம்டான்னார். இதுல என்ன இருக்கு அவசரப்பட்டத்துக்கு போய் நமஸ்காரம் பண்றாளே அப்படின்னா, பிராட்டி எங்க கேட்டாளா நயன பாஷையிலேயே கண்ணாலேயே எங்க கிளம்பிட்டேள்னு. அதுக்கு பதில் பதிலும் சொல்றார், கஜம் ரக்ஷத்வா, அந்த யானைய காப்பாத்துறதுக்குன்னு பதில் சொன்னார் பெருமாளனுமோ சொன்னார். அங்க அந்த வேகம் எப்படி இருந்ததுன்னா அதனாலதான் அந்த வேகத்துக்கு நமஸ்காரம் பண்றார் பட்டார். அங்க கஜம் அப்படி கஜம் ரக்ஷத்வா, யானைய காப்பாத்துறதுக்கு கங்கிறது வைகுண்டத்துல பிராட்டி கேட்டுதான். அவ ஜம்னு சொல்லும் போது பூமியில வந்து சக்கராயுதம் பிரயோகமாகி முதல்ல போய் யானை விடுவிக்கப்பட்டுருக்கும். அப்போ இப்பயும் ரொம்ப வேகமா, என்ன ஜம்முன்னு வேகமா போறான் பாருன்றோம் இல்லையா. இப்போ அந்த வேகத்துக்கு ஜம்முன்னு சொல்றோமோ, அன்னைக்கு மாப்பிள்ள ஜம்முன்னு இருக்கார், என்னமா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார், இப்படிலாம் சொல்றோமே நம்ம வழக்கத்துல. இது ஒரு முழுக்க முழுக்க வைஷ்ணவ சொல்லுது. ஏன்னா அந்த எம்பெருமான் கஜமிரக்ஷத்துவ யானைய காப்பாத்திரத்துக்குன்னு சொன்னா பிராட்டி காதுல கன்னு வைகுண்டத்துல விழுந்தது. அவன் ஜம்முன்னு சொல்றதுக்குள்ள பூமியில வந்து இந்த கஜேந்திரா ஆழ்வான விடுதலை பண்ணிட்டான் முதலேட்டேந்து இந்த காப்பாத்துறதுக்குன்னு சொன்னானே அந்த வார்த்தையே அவன் எம்பெருமான் வாயிலேருந்தே வரலையான். ஏன்னா அதுக்குள்ள அவன் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. அப்போ எம்பெருமான் எவ்வளவு வேகமா வந்திருப்பான்னு பாருங்கோ, அந்த வேகத்துக்கு நமஸ்காரம்ன்றார் ரங்கராஜஸ்தோகத்துல. அதந்திரித சமூபதி பிரகித ஹஸ்தம் அஸ்மீகிருத பிரணீதமணி பாதுகம் கிமிதி சாகுலாந்தப்புறம் அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜமாரோகத கரிப்ரவ பிரம்ஹிதே பகவத ஸ்துராயை நமஹான்னு அந்த பகவானுடைய வேகத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்றார். முலை வழியே நின்று பால் சோர கன்றை நினைத்து எருமையானது எப்படி கன்றுக்குட்டி ஊட்டினால் பாலை சொரியுமோ அது மாதிரி நிரவதிகமா பாலை சொரிஞ்சுதான். திருமலையிலே அருவிகளெல்லாம் இப்படித்தான் நீரை சொரிகின்றனவாம். ஒடிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தொழில் உளரவிதிருவேங்கடத்து எழில் கொள் சோதியந்தை தந்தை தந்தைக்கே. இது திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் அடியோ உங்களுக்கு சொல்லுன்னு சிஷ்யன் வந்து பிரார்த்திக்கல. அப்படி பிரார்த்திக்காத போதிலும் கூட அந்த நம்மாழ்வாருடைய பகவத் விஷயத்திலே ஆழங்கால் பட்ட ஒரு சுவாமி என்ன பண்ணாரா, சிஷ்யால் யாரும் கேட்காதிருக்கும் போதே அந்த பகவத் விஷய காலக்ஷேபத்தை சொல்றேன்னு சொன்னாராம். அர்ஜுனன் எனக்கு கீதோபதேசம் பண்ணுன்னா போய் எம்பெருமான கேட்டான் இல்லையே, கேட்காத அர்ஜுனனுக்கு எப்படி எம்பெருமான் கீதோபதேசம் பண்ணாரோ அதே மாதிரி அந்த கீதையில கூட இவ்வளவு உபதேசிக்கிறார். அவன் எங்கேயோ பராக் பார்க்கறான். பூய ஏவ மகாபாகோ சுமுமே பரமம் வசா யத்தேகம் பிரியமானாய பக்ஷாமிஹித காம்யான்னு பத்தாம் அத்தியாயத்தில் அவன் எங்கேயோ பராக் பார்க்கறவன முதல்ல கூப்பிட்டு முதல் ஸ்லோகமா சொல்றார். சுணு கேளு, நான் சொல்றத கேளு கேளுன்னு கேட்டு வைக்கிறார் அவனை. நனைத்து இல்லம் சேராக்கும் பால் வெள்ளத்துல இந்த தன்னுடைய முளை கடுப்பு தீர கண்ணுட்டி வந்து ஊட்டலனா கூட கறக்கலனா கூட அது அந்த எருமையானது தானாக பாலை சொரிகிறது. அந்த பாலானது பூமியில எங்கேயும் பரவுறது. அது நிக்கிற இடத்துல அது எருமை என்ன பண்ணும், அதை காலால போட்டு துவைக்கிறது. துவைச்சா ஒரே ஷேராயிடுறது. அத போறவா வரவா நடக்கிறவா எல்லாம் மிதிக்கிறா. அப்ப அது ஷேராகி கிடக்கும். முதல்ல அந்த ஷேரத்தை அழிக்கிறதுக்கு மணலை கொண்டு வந்து கொட்டினாலாம். ஆனாலும் அந்த பால் மேல மேல மேல வெள்ளம் மாதிரி வந்துட்டே இருந்துதான். என்ன பண்றதுன்னு தெரியாத பயந்து போய் ஒரு ஓடத்தை கொண்டு போய் அது மேல ஏறி அதை தாண்டி அந்தண்ட போனாலாம். ஓடமிட்டு ஏறினார்களாயிரே என்ற அவ்வளவு பால் சமிருத்தியா அந்த எருமாட்டுக்கு. நற்செல்வன் கிருஷ்ண கைங்கரியமாகிற பெரும் செல்வத்தையுடையவன். இந்த கிடைத்தற்கரிய சம்பத்து நமக்கு எதுன்னா அந்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே கைங்கரியம். நம் ஆச்சாரியர்களுடைய திருப்பாத கமலங்களிலே கைங்கரியம். பாகவதாரிடத்திலே பிரதிபத்தி அவர்களுடைய திருவடிகளிலே கைங்கரியம். இப்படி கைங்கரியம் ஒன்னே நமக்கு ரொம்ப அதிசிரேஷ்டமானது. அதுதான் நாம் எல்லாரும் விரும்புறது. இந்த கைங்கரிய சம்பத்து ஒண்ணுதான் இந்த ஆத்மாவுக்கு எப்பொழுதும் நிலை நிற்பதான சம்பத்து. நற்செல்வன் கிருஷ்ண கைங்கரியமாகிற பெரும் செல்வத்தை உடையவன். கைங்கரிய சம்பத்து ஒன்றே ஜீவாத்மாக்களுக்கு எப்பொழுதும் நிலை நிற்பதான சம்பத்து. ஸ்ரீமத் ராமாயணத்தில் சர்வப்பிரியகரஸ்தஸ்ய ராமஸ்யாபி சரீரதஹ லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்தோ பகிப்பிராண இவாபரஹான்னு அந்த ராமனுக்கு லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்றானே அதுவால் அதுதான் லக்ஷ்மி சம்பந்தமா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்தான்னார். அப்படி இந்த ராமனை பிரியும்படி நேர்ந்தால் அந்த வைகுண்டம் கூட கசக்கும். அது இந்த கைவல்யம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் லக்ஷ்மணன் ஒரு ஒரு காலம் விரும்பலையாம். அந்த ராமனுக்கு எப்பொழுதும் தான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுதான். நவதேவலோகாக்கிரமணம் நாமரத்வமகம் விரணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமயேனத்வயாவினான். அயோத்தியா காண்டத்திலே இங்கு அன்பிக்கிறார் வால்மீகி. இப்படி இந்த ஜீவாத்மாவுக்கு கிடைத்தற்கரிய சம்பத்துங்கிறது எதுன்னா அந்த எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே கைங்கரியம், ஆச்சாரியருடைய திருவடி தாமரைகளிலே கைங்கரியம், பாகவதோத்தமர்களுடைய திருவடிகளிலே கைங்கரியம். இப்படி ஒரு வைஷ்ணவனுக்கு கைங்கரியமே பிறர்க்கரிய சம்பத்து. இப்போ ஸ்ரீவைகுண்டம் போய் நாம என்ன பண்றோம்னு கேட்டா, எதி பரம புருஷாயுக்தம் முக்த ஈஸ்வரியம், அந்த எம்பெருமான் திருவடியிலே அவனுக்கு நாம் தொண்டு புரிகிறோமே, அடிமை புரிகிறோமே, அதுதான் முக்தனுக்கு பெரிய ஐஸ்வர்யம்னு ஸ்ரீபாஷ்யாதிகளிலேயும் நம் ஆச்சாரியால் பறக்க பேசியிருக்கா. இப்படி அந்த கைங்கரிய ஸ்ரீயையுடைய அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனோடே எப்பொழுதும் சேர்ந்து கொண்டிருப்பான், அவனுக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஆத்மாவனுடைய தங்காய் ஏ தங்கையே, கிருஷ்ணனுடைய கைங்கரிய ஸ்ரீக்கு தங்கையாய் பிறக்கும் பாக்கியம் பெற்றவளேன்னு இவளை கொள்கிறாளாம். விபீஷ்ணன் ராவணனை விட்டுட்டு ராமகைங்கரியத்துக்காக வந்தான். ஆனா அவனுடைய அந்த விபீஷ்ணனுடைய பெண்ணான திருஜடை என்பவளோ ராவணங்கிட்ட இருந்துண்டே பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணான். அதே மாதிரி இங்கே சமயன் கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்றான், தங்கையான இந்த தோழி நப்பின்ன பிராட்டிக்கு கைங்கரியம் பண்றாளாம். இப்படி அந்த கைங்கரிய மனோபாவத்திலேயே இழுகிறார்கள். பனித்தலை வீழ, மேலே நல்ல அசாத்தியமா பனி பெய்யறது என விடிகாத்தால் இல்லையா, கீழே இந்த எரும மாடு யாரும் கறக்கல, கண்ணூட்டியும் ஊட்டல, பாலை சுரிஞ்சு ஒரே பால் வெள்ளமா பெறுகிறது. மேலே பனிவெள்ளம், கீழே பால் வெள்ளம், இதுக்கு நடுப்புற நின்னுகிண்டு இந்த வெளியில இருக்கிற தோழிமார்கள் உள்ளிருக்கிற தோழியை எழுப்பும் போது அந்த எம்பெருமானை பற்றியதான விஷயங்கள், அதனாலே அங்கே மால் வெள்ளம், மேலே பனிவெள்ளம், கீழே பால் வெள்ளம், நடுவே மால் வெள்ளம்னு ஆச்சாரியால் சாதிக்கிறார். நின்வாசர்களை பற்றி, இப்படி வெள்ளத்தினாலே நானாபுரமும் சூழப்பட்டு உன்னுடைய வீட்டு வாசக்கால பத்தின்னு நிற்கிறோமே, நாங்க எவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையே, என்ன காரணம் அப்படின்னு ஒத்தி கொத்தி இவாழ்கிட்ட பேசிக்கிறார். அது இல்லடி, நாம ராமன் விருத்தாந்தத்தை சொல்லுவோம், அதை கேட்ட உடனே எழுந்திருக்கலா இல்லையா பாருன்னா ஒத்தி. அதுக்கு என்ன பண்ணா போச்சுன்னுட்டு, சினத்தினால் என் இலங்கை கோமானை சற்றமனத்து கினியானைன்னு ராம விருத்தாந்தத்தை பாராட்டுகிறாளாம். சிலத்தினால் கோபத்தினால் தன்னை பதியாக ஆசிரியித்திருக்கிற அந்த சீதா பிராட்டியை அபகரித்த அந்த ராவணனிடத்திலே ஏற்பட்ட கோபத்தினால், தண்ணீர் போல் இருக்கிற சக்கரவர்த்தி திருமகனான ராமனுக்கும் கூட சினமுண்டோ. முன்னால அந்த ராமனுடைய குணங்களை சொல்லும் போது எந்த காலத்திலையும் சினம் என்பதே என்ன என்று தெரியாதவன் சொல்லி அந்த வால்மீகிக்கு நாரதர் அறிமுகப்படுத்துகிறார் ராமனை. அப்படி இருக்கும்போது இவனுக்கு சினமே கிடையாதுன்னு சொல்றாளே, இங்க சினத்தினால்னு ஆண்டாள் போட்டிருக்காளே, அப்போ இது உன் முன்னுக்கு பின் முரணா இருக்கிறேன்னு கேட்டான். சொன்னார், ராமனுக்கு சினம் கிடையாது, அவனுக்கு எவ்வளவு அபவாதம் நேர்ந்தாலும் அவனுக்கு என்னதான் குற்றம் கூட தன் மேல சொன்னாலும் தன் மேலேயே எல்லாரும் இது பண்ணாலும் பொறுத்துப்பான், ஆனா தன்னுடைய ஆசிரியால் மேல ஏதாவது ஒரு குற்றம் சொன்னாலோ இல்ல ஒரு அபவாதினாலோ கொஞ்சம் கூட பொறுத்துக்க மாட்டான். இந்த கோபம் சினத்தினால் சென்னிலங்கை கோமானை செற்றேன்னு இந்த சினம் ராமனுக்கு எப்படி தெரியுமா வந்தது? அந்த ஆஞ்சநேயர் ராமனை தோல் மேல தூக்கி வச்சுட்டு ராவணனோட சண்டை போட சொல்றார். அப்போ ராவணன் பானங்களாலே அடிக்கிறான், அது சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் மார்பிலேயும் உடம்பிலேயும் தைக்கிறது, அப்படியே ரத்தம் பெருகிறது. இவர் தோல் மேல காலை போட்டுனால அந்த காலில் ரத்தத்தினுடைய ஸ்பரிசம் வருது. என்னுடைய அடியவனான எனக்கு கைங்கரியம் பண்றான என்னுடைய சிறிய திருவடியான ஆஞ்சநேயனைய அடிச்ச உன்னை என்ன பண்றேன் பாருன்னு தன்னுடைய ஆயுதத்தை எடுத்தார். அந்த வில்லுனால அம்ப தொடுத்தார். ஒரே பானத்தினால அந்த பத்து தலையும் அறுத்து கீழே தள்ளினாதான். அவ்வளவு கோபம் வந்தது. ஏன், அவன் யுத்தத்தில நிராயுத பாணியா இருந்த போது கூட தன் பத்தினியை அபகரிச்சானே இவன் மேல கருணை என்ன அப்படின்னு நினைக்கல. அப்பவும் அவருக்கு கோபம் வல்ல, இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு அனுப்பிச்சவர் அவன் போது அவனை இப்ப ஏன் கொன்னார்னா தன்னுடைய ஆசிரித்தனான தன்னுடைய கைங்கரிய பரனான அந்த ஆஞ்சநேயரை துன்புறுத்தினான் பாருங்க பானங்களால, அதை எம்பெருமான் பொறுத்துக்க முடியல ராமனால. அதனால அத தலைபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன்னார் சுவாமி தேசிகன் அத்தியற்புதமா. ததோ ராமோ மகாதேஜா ரவணேன கிருதௌரணம் திருஷ்ட்வா ப்ளவகசாத்தூலம் கோபஸ்யவசமேயிவான். சுவாமி தேசிகனும் பாராவாரவயோ விசோஷண கலாபாரீன காலானலன் அத்தி அற்புதமா இந்த இத தன்னுடையதான தசாவதார ஸ்தோத்திரத்திலேயும் சொல்றார். விஸ்வாமித்திரனால் அந்த முனிவர்களுடைய யாக சம்பரட்சணத்திற்காக அந்த தாத்தகா சிம்ஹாரத்துக்காக அழிச்சுண்டு போகப்பட்ட ராமன் ராட்சசர்களை கண்டவுடன் கடும் கோபத்தை வரத கோபத்தை தான் வரவழைச்சுகின்றானாம். குரோதமஹாரய தீவிரம் பதார்த்தம் சர்வரக்ஷதாம் துஷ்பிரேட்சோபோபத்ருத்தோ யுகாந்தே அக்னிவஜ்வலன் நெருப்ப போல ஜொலிக்கிறான். தென்னிலங்கை கோமானை செற்ற செல்வத்தை உடையதான இலங்கையின் அரசனான அந்த இராவணனை அழித்த சீதையை தேடி லங்கைக்கு வந்த சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் ராவணனுடைய செல்வத்தை கண்டு அத்தி ஆச்சரியப்படுறார். தர்மத்துக்கு புறம்பாக இவன் இல்லாதிருப்பானேயானால் இந்த ராவணனானவன் ஈந்திரன் உள்ளிட்ட மூன்று உலகங்களுக்கும் ராஜாவா இருக்கலாமே, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அபராதத்தை பண்ணிட்டானேன்னு ரொம்ப மனசு வியாக்குலப்படுறாராம். யஜ்ய தர்மோ ந பலவான் சியாதம் ராட்சசேஸ்வர சாதயம் சுரலோகஸ்ய சகரஸ்தியாதி ரக்ஷிதான்னு சுந்தரகாண்டத்துல அத்தி அற்புதமா அருணி நமக்கு காட்டுறார். அந்த ராவணனுடையதும் லங்கையுடையதுமான லட்சணங்களை பார்த்த பிறகு சிறிய திருவடி ரொம்ப மனசு ஆச்சரியப்படுறார். இப்படி கூட ஒரு இது இருக்குமான்னு. அஹோ வீரியமஹோ ரூபம் அஹோ சத்வமஹோ த்யுதி அஹோராட்சதராஜ்ய சர்வலக்ஷண யுக்ததான்னு அந்த சுந்தரகாண்டத்துல வால்மீகி காட்டுற அழகு இருக்கே அதி அற்புதம். சற்ற ஒரு அம்பாலே தலைய அறுக்காத படையை கொன்று, அதாவது ராட்சச சேனையெல்லாம் அழிச்சு அவனுடைய புத்திர பௌத்திராதிகளையெல்லாம் ஒருவன் பேர் ஒருவராக கொன்று அந்த எதிரியனுடைய ஆயுதத்தை அடிச்சு போட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு அவனுக்கு சொல்லி அவனுக்கு இவ்வளவு நெஞ்சாரலை கொடுத்தும் பிற்பாடு அவனை ஏன் கொள்வானேன்னா, தான் போலும் ஏந்தெழுந்தான் தரணியாளன் அது கண்டு தரித்திருப்பான் அறக்கர்தங்கள் போன் போலும் என்னெழுந்தான் குன்னமன்ன இருபது தோளுடன் துணித்த ஒருவன் கண்டீர் மான் போலும் மென்னோக்கின் செய்யாயர் மரகதம்போல் மடக்கிளியை மேல் கொண்டு தேன் போலும் மென்மடலை பயிற்றும் நாங்கும் திருத்திட்டு அம்பலத்து என் செங்கண் மாலேன்னு திருநாங்கூர் திருப்பதியிலே இருக்கிற திருத்தெட்டியம்பலத்தை பாடுகிறார் பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார். யோ வஜ்ரபாதாசனி சன்னிபாதாது நசுக்ஷுபே நாபிஜதால ராஜா ராமபாணாபிஹதோ பிரசார்த்தஹ சசால சாபஞ்சமோஜ வீரஹான். எந்த ராவணனானவன் இந்த வஜ்ராயுதத்தினுடைய அடியினாலும் இடியே விழுந்தாலும் கலங்காமலும் அசையாமலும் இருப்பவனோ அப்படிப்பட்ட அந்த சுத்த வீரன் ராமபாணத்தினாலே அடிபட்டு ரொம்ப தள்ளாடி போய் வில்லியும் கைவிட்டானே அத சொல்றார். அது எப்படி இருந்ததுன்னா, யானை சிம்மத்தால் அடக்கப்படுவதை போல பாம்பு கருடனால் ஒடுக்கப்படுவதை போல இருந்துதான். அது மகாத்மாவான அந்த ராமனானவன் ராட்சசய ராஜாவான ராவணனை எப்படி அடக்கி ஒடுக்கினாங்கிறத வால்மீகி அத்திரசக்கியமா ஜெயிக்கிறார். மாதங்கைவ சிம்மேன கருடேன ஏவ பன்னகா அபிபூதோ பவத்ராஜா ராகவேண மகாத்மனான். இப்படிப்பட்ட அந்த ராமன் எல்லாருக்கும் மனத்து கினியான்தானே. உடனே வர்றா, மனத்து கினியானை மனசுக்கு இனிமையை கொடுப்பவனான அந்த ராமனை சொல்லாய் சீமானே என்று கேட்பதைப் போலே கண்ணனைப் போல் பெண்களுக்கு தீமை செய்யாமல் எப்பொழுதும் எல்லாருக்கும் நினைத்த மாத்திரத்திலேயே இனிப்பவனான ராமனை சத்ருக்களும் கொண்டாடி விரும்பும்படியான ராமனை சகே ராகவ தர்மஜ்ஞ விபூணாமபி வத்சல அப்ஜனுஜ்ஞாதுமிச்சாமி தமிஷ்யாமி யதாகதம்னு அந்த ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல ஒற்றனுடைய வார்த்தை. ஒருத்தன் போய் ராமனன்ட்ட ரிப்போர்ட் பண்றான். அப்ப அந்த ஒருத்தனுடைய வார்த்தையா இதை வைக்கிறார். இங்கேயும் அந்த ராமன் சத்ருமேகளை கூட எப்படி சத்ருக்களாலேயே கூட விரும்பப்பட்டான்ங்கிறத காண்பிக்கிறார். பாடவும் நீ வாய்வாய் இப்படி மனத்துக்கு இனியனான ராமனை நாங்கள் பாடவும் நீ வாய் திறந்து பேசலையே. சகஸ்ரநாம பாஷ்யத்தில் செத்தவர்களையும் பிழைக்க வைக்கும் அந்த மருந்தாயிருக்கிற ராம விருத்தாந்தத்தை 391 திருநாமமா அவதாரிக்கையில வைக்கிறார் பட்டர். இத ஊபரிமிருத சஞ்சீவனம் ராம விருத்தாந்தம். அப்படி அந்த ராமனை பெற்றதற்காக கௌசல்யம் கொண்டாடும்படியான அந்த ஸ்ரீராமபிரானின் விருத்தாந்தங்களை நாங்கள் பாடியும் நீ வாய்திருக்க மாட்டாயோ. கௌசல்யாலோகவர்தாரம் சுசுவேயம் மனஸ்வினி தம்மமார்த்தே சுகம் பிரச்ச சிரசாஜாபிவாதயன். இனித்தானெழுந்திராய் இதென்ன பேருறக்கம். இனியாவது நீ எழுந்திருக்க முடியாதா? இது என்ன பெருந்தூக்கமா தூங்கிக்கிட்டே இருக்க? அது எப்படின்னா, அது வைதிகள்லாம் சொல்லுவா, தூக்கத்துல ரெண்டு வகை, வைதிக தூக்கம் லௌகீக தூக்கம்னு. இந்த லௌகீகம் என்ன பண்ணுவான், தூக்கம் வந்துன்னா அக்கடான்னு போய் நன்னா பெட்ல பட்டு தூங்கிடுவான். இவா இந்த வைதிக தூக்கம், தூக்கமும் வரும் பகல தூங்கப்படாது, அது சாஸ்திர சம்மதம் இல்லை அப்படின்னு ஏதாவது கிரந்தத்தை வச்சுன்னு பாராயணம் பண்றதுக்கு ஈஸி சேர்ல நீங்க உக்காந்து மாறு மேல அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு இருப்பார். அது கண் அப்படியே இழுத்துன்னு போடும், அந்த புஸ்தகம் கையில இருந்து தானா நழுவி பொத்துன்னு கீழே வந்துடும், அது கூட தெரியாது தூங்கிட்டு இருப்பார். ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ணித்தான், குழந்தை ரொம்ப அழுதுன்னு இருந்து அதுக்கு ஏதோ நோவோ ஒண்ணுமோ தெரியல பாவம் அழுதுன்னு இருக்கு. அத என்ன அழுதுண்டே இருக்கே அப்படின்னு அவ அம்மாவை கேட்கிறா, அந்த குழந்தைய பிரசவிச்ச பொண்ணு. அப்ப சொல்ற, ஏய் உங்க அப்பா அந்த மத்தியானம் ஒரு தடி புஸ்தகத்தை வச்சுட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குவாரே, அந்த புஸ்தகத்தை மார்மேல வைடி. அது அப்பா அந்த புஸ்தகத்தை உங்க அப்பா அதை மார்மேல வச்சுட்டு உடனே தூங்கிடுவார். அந்த மாதிரி நீ என்ன பண்ணு, அது ஸ்ரீபாஷ்ய புஸ்தகம் வேற ஒண்ணும் இல்லை, அந்த ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீகோஷத்தை கொண்டு வந்து மார்மேல வச்சாலாம். அப்பவும் குழந்தை அதுக்கு என்ன நோவோ, அது என்னன்னா இந்த வைதீக தூக்கத்தை இப்படி தூங்கி தூங்கி பெரியவா இவா பாத்திருக்கா, அதனால அந்த ஸ்ரீபாஷ்ய புஸ்தகத்தை மாறல வச்சுட்டாலே தூக்கம் வந்துடும்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கையாம். மேகலையாய் குறைவில்லா மெரிவுற்றவல் போகமகள் புகழத்தை விரல்வானந்துயந்துணித்து நாகமிசைத்துயில்வான் போலுலகெல்லாம் நான் கொடுங்க போகனை வாழ் கவராத உடம்பினால் குறைவிலனேன்னு. பெரிய திருவாய் பெரிய திருவாய் மொழியில நாலாம்பத்திலேயும் நம்மாழ்வார் அத்தி அற்புதமா சொல்றார், அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஆய்ப்பாடியில் உள்ள எல்லா வீட்டினராலும் உன்னுடைய தூக்கம் இப்பொழுது நன்றாக அறியப்பட்டு விட்டது. மனத்துக்கெனியான் என்று ராமனை இட்டு கிருஷ்ணனையே சொன்னாலாம். ஏன்னா அங்க மனத்துக்கினியான்னு ஏன் அவனை சொன்னான்னா, ராமனானா இருந்தானே கிருஷ்ணனா இருந்தான்னு கிருஷ்ணன் பேர நேரா சொன்னா இந்த மத்த ஆய்ப்பாடி இடையர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா இவாளை கிருஷ்ணனோட சேரப்படாது போகப்படாதுன்னு தானே கட்டுப்படுத்தி வச்சிருக்கா. அதனால அந்த கிருஷ்ணனை நினைச்சாலாம், அந்த திருநாமத்தை நினைச்ச போதே மனசுக்கு இனிமே வந்துதான். அதனால மனத்துக்கினியான்னு தாங்க கொண்டாடுற கிருஷ்ணனையே சொன்னான்னும் தகடத்தம் பண்றா. அது எப்படி இருந்ததுன்னா, எம்பெருமானாரான ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருவகித்தார் போலே இருந்துதான். எழுப்புகின்ற ஆண்டாளை குறித்ததாம். உள்ளே இருப்பவள் அங்கே திருக்கோஷ்டி ஒரு நம்பி, வெளியே இருப்பவள் எம்பெருமானார் அல்லது கனைத்திளமித்தியாதியான பெண்பிள்ளை போலே மிகுதியான அன்புடையதான சிஷ்யர்கள்னு வச்சுக்கணும்னு வியாக்கியானம் பண்ணான். தத்துவகித புருஷார்த்தங்களை சாதிக்கின்ற அந்த உடையவரான தர்சனஸ்தாபகர் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஔதாரியம் இங்கே சூச்சிக்கப்படுகிறதுன்னு நம்மளுடைய பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணிருக்கா. இதனுடைய கிஞ்சி சுவாபதேசத்தையும் கிரமேண அனுபவிப்போம். இந்த பாட்டிலே பகவத் அபிமானமான ஒரு நிஷ்டரை எழுப்புகிறார்கள். கனைத்து சுவாச்சாரியம் இளங்கற்றெருமை அவனுடைய சிஷ்யன் கண்ணுக்கிறங்கி அந்த ஆச்சாரியன் சிஷ்யன் மேலே தயை கூர்ந்து சுசந்தானத்தாலே தயை பண்றானா. நினைத்து சிஷ்யன் கேட்காத போதிலும் அவன் கேட்டதாக நினைத்து அவனுக்கு பகவத் குணானுபவம் பண்ணி வைக்கிறானா ஆச்சாரியன். கனைத்தில் அங்கத்தருமை கண்ணுக்கிறங்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்னுபால் சோர பாவனா பிரகர்ஷத்தாலே சுவாச்சாரிய அபிமானமடியாக பகவத் குணங்கள் அப்படியே சுரக்கிறதாம். எப்படி பசுமாட்டுக்கு முலை வழியே அந்த பால் சுரந்ததோ அதே மாதிரி இந்த சிஷ்யனுடைய மேலுள் சிஷ்யன் மேலுள்ள ஒரு வாஞ்சையினாலே அவனுக்கு பகவத் விஷயாதி குணங்களெல்லாம் சுரக்கிறதாம். நனைத்தில்லம் சேரார்க்கும் ஸ்ரோதாக்களுடைய ஹிருதயத்தை சம்சாரிகமான தாபமெல்லாம் ஆறும்படி குளிர பண்ணித்தான் பகவத் அனுபவத்தினாலே சந்தோஷம் உண்டாகும்படி பண்ணித்தான். நற்செல்வந்தங்காய் நல்ல ஸ்லாக்கியமான சம்பத்தையுடைய பாகவதோத்தமர்களேன்னு அர்த்தம். நற்செல்வந்தங்காய் பனித்தலை வீழ பனி பனிங்கிறது என்னன்னா மயர்வர மதுரம் அருளப்பெற்ற ஆழ்வாருடைய அந்த நாராயண திவ்ய பிரபந்த சீசுக்கிகள் இருக்கே அதுதான் பனி. தலை வீழ்வதுன்னு சொல்றாளே அது என்னன்னா இப்படிப்பட்ட சீசுக்திகளாலே வருகின்றதான பகவத் குணானுபவம் இருக்கே அதுதான் தலை வீழ்வது. நின் வாசல்களை பற்றி பகவத் குணானுபவத்தின் வாசல்களையான பாகவத குணானுபவத்தை பண்ணி கொண்டுன்னு அர்த்தம். அப்போ பனி தலை வீழ்வதுன்னா பனின்னா ஆழ்வாருடைய சீசுக்திகள், தலைன்னா அதிலே இருப்பதான பகவத் குண அனுபவம். அது வீழ்வதாவது அதுக்கு ஒரு பக்கம் கீழே இறங்கி வருமா, வந்தா அந்த வாசல் கடை பற்றி அதாவது பகவத் குணானுபவத்தை காட்டிலும் பாகவத குணானுபவம் சிரேஷ்டம்னு இவா நினைக்கிறபடியா இருக்காம். சினத்தினால் வெண்ணிலங்கை கோமானை சற்ற மனத்து கிணியானை, கோபத்தினாலே யமவசியதா மூலமான சம்சாரத்திற்கு நிர்வாகமான அகங்காரங்களை எல்லாம் ஆச்சாரியன் இந்த சிஷ்யனிடத்திலிருந்து நசிப்பித்துடுறான், போக்கிவிடுறான். ராவணனுக்கு எப்படி பத்து தலையோ அதே மாதிரி நமக்கும் வாகாதி இந்திரியங்கள் பத்து, அதாவது ஞான இந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு, ஏகாதச இந்திரியமான மனசு ஒன்று பதினொன்று. மனத்துக்கு கசப்பாக வேலை செய்யும் பத்து இந்திரியங்களும் அடக்கி அந்த கசப்பை இனிப்பாக்கணும். சினத்தினாதல் நிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை, அந்த தென்னிலங்கை கோமானுக்கு பத்து தலையா, அந்த ராவணனுக்கு பத்து தலை, அது மாதிரி வாகாதி இந்திரியங்கள் கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு, இந்த அஞ்சஞ்சும் பத்து தலையும் மனசு அடக்கி ஆண்டுதுன்னா அது இனியது. அதனாலதான் அந்த கசப்பான வேலை செய்ய இந்திரியங்களையும் அதை அதட்டி உருட்டி மிரட்டி அடக்கி அதனுடைய கசப்பையை இனிப்பாக மாற்றினால் அது மனத்துக்கு இனிக்கும். அதனாலதான் மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் இரவாய், ஹே சிஷ்யனே பகவத் பாகவதாருடைய குணங்களை பாட நீ வாய் திறக்க வேணும். இனித்தான் எழுந்திராயிதன்ன பேருறக்கம், பகவத் பாகவத குணானுசந்தானத்திலே ஈடுபட்ட சிஷ்யனானவன் ஆச்சாரியர்களும் பிறர்க்கும் ரொம்ப இனிப்புடையவனாக ஆனான். இந்த குணானுபவத்திலே மூழ்கிவிட்டதால் உறக்கம் கொண்டு விட்டதால் அவன் இகலோகத்து ஸ்மரணை அவனுக்கு வருவதற்காக அவனை தட்டி எழுப்புகிறார்கள். இனித்தான் எழுந்திராய் இதென்ன வேறுறக்கம், பகவத் விஷயம் இரகசியம் என்றிருந்தாலும் கூட அது எங்கும் பிரசித்தமானதாகையாலே எல்லாராலும் அறியப்பட்டது. அனுஜ்ஞா கைங்கரிய நிஷ்டனுக்கு ஆக்ஞா கைங்கரியத்திலே ஹானி சொரூப விரோதம் இல்லை என்பதை இங்கே அனைத்துள்ளத்தாரும் அறிந்து என்ற பதத்தினாலே ஆண்டாள் வெளியிடுகிறாள் என்பது நம் பூர்வர்களுடைய திருவுள்ளம். மனத்துக்கினிய அனைப்பாடவும்னு சொல்றதுனாலே இது வாக்கிய குரு பரம்பரையிலே ஸ்ரீராம மிஸ்ராய நமஹா அப்படின்னு சொல்றதான ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்றது. அதாவது மணக்கால் நம்பி அனுஜிதமாயோகம் புண்ணியஜனபாதகம் அஸ்பிருஷ்டமதராகம் தம் ராமம் துரியம் உபாஸ்மஹே நட. சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததியில அந்த மணக்கால் நம்பிக்கு ஒரு தனி நிட்டார். நச்செல்வந்தங்காயின்னு சொல்றது ஆழ்வார் கோஷ்டியிலே தொண்டர் அடிப்புடி ஆழ்வாரை சூச்சிப்பிப்பதாம். நாய்கா பாவமாக அந்த பனித்தலை வீழனாலே அதே மாதிரி இவருக்கும் பனி அரும்பறது. இனித்திரை ஜீவலை மோத எரியும் தன்பறவை நீதே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும் பூதிருமாறோ என் செய்யேன் பாவியேனேன். இங்கே அலமருகின்றார். தென்னிலங்கை கோமானை செற்ற புலையரமாகி நின்ன புத்தொடு தமணமெல்லாம் கலையறக் கற்றமாந்தர் கண்பரோ கேட்பரோதாம் தலையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாமான். என்ன நிஷ்கர்ஷம் வருவாழ்வர்க்கு. மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீ விழி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையாரே பொன்னி சூழ் திருவரங்கா எனக்கு நியதியன் சொல்லாய் என்னையாளுடைய கோவே. இந்த திருப்பள்ளி எழுச்சியிலேயும் கூட மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் அப்படின்னு அந்த பாசுரத்திலேயே கடைசியில இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேறேன்னு இந்த எரும விற்த்தாந்தத்தையும் சொல்லி இந்த ராமன் இலங்கை போன வச்சதையும் சொல்றார். இப்படி இனித்தான் எழுந்திராய் என்ன பேருறக்கம் நடனும் அதுல வளவெழுந்த வளமாட மதுரை மாநகரம் தன்னொள் கவளமாலையானை கொன்ன கண்ணனை அரங்க மாலை துவள தொண்டாய சீர் சொல் சீர் தொண்டர் அடிப்பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்கினியவாரேன். அது ரொம்ப இனிக்குமா. எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் இப்படி ரங்கநாதனே எழுந்திராய் இன்னும் என்ன உனக்கு பேருறக்கம் பேருறக்கம்னு திருப்பள்ளி ஏச்சு பத்து பாட்டு பாருடலையா. கதிரவன் உனது செய்த நகரம் வந்தனைந்தான்னு அந்த ரங்கநாதனுக்கு திருப்பள்ளி ஏச்சியா பத்து பாசுரம் பாடினாரே. ஆனா ராமன் அவனோ ஏகபத்னி விரதன், இந்த ஆழ்வார் ஏக அச்சாமூர்த்தி விரதனா. அந்த ரங்கநாதனை தவிர மற்றதை யாரும் பாடல. அதான் அரங்கனை பாடும் வாயால் குரங்கனை பாடுவேணும்னு அமலநாதி பிரான்ல கூட பாணாழ்வர் அங்கே மந்திபாய் வடவேங்கடமாமலைன்னு அந்த வேங்கடத்தை ஒரு கோடி காண்பிச்சாரு. அந்த மாதிரியாவது என்ன பாடப்படாதான்னு திருவேங்கடமுடையான் கேட்க அரங்கனை பாடும் வாயால் குரங்கனை பாடுவேணும்னு சொன்னதா அவர் ஐதீகம் சொல்லுவா. இது ஒரு விதத்துல பார்த்தா எம்பெருமானே இவ்வளவு எல்லா எம்பெருமான்களும் வசதி தான், அதுல ஆழ்வார்க்கு சொல்றப்பாரா என்னன்னு தெரியல. இது ஒரு சாதுரியத்துக்கு ஒரு ராசக்கியத்துக்கு வேணா வச்சுக்கலாமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப உள்ள பூந்து அரசு ஆராயப்படாது. அதனால அனைத்தில் அத்தாரும் அறிந்து இதுல தாழ்வன் எல்லாம் அறை தாழ்ந்து தலைமே தடியே அழுகின்ற நாழ்வந்து அளித்தவன் காண்மின் ராமானுசு நூற்றந்தாஜியிலே சொன்னாரே. அந்த திருக்கோஷ்டி ஒரு நம்பிக்கும் பாஷ்யக்காரரும் பாஷ்யக்காரர் வெளியில் நிற்கிறார், திருக்கோஷ்டி ஒரு நம்பி உள்ளே இருக்கார். அதுல அத்தி அற்புதமான இடம். இவர் பெரிய நம்பி சொன்னார் அங்கே அடியவங்களுடைய ஆச்சாரியரான ஆட வந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி இடத்திலே. அந்த திருவிஷ்டாட்சரத்தினுடைய ரகசியத்தினுடைய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கார். அதனால அவர்கிட்ட போய் அது காலட்சேபம் பண்ணி அந்த திருவஷ்டாட்சரத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டார். இப்பாஷ்யக்காரரும் சரின்னு அங்க போறார், போய் கதவை தட்டுறார். தட்டினா யாருன்னு உள்ளேந்து கேட்கிறார், நான் ராமானுஜம் வந்திருக்கேன், நான் செத்து போனதுக்கு அப்புறம் வான்னார். இது என்னடா, நம்ம ஆச்சாரியனும் இவர்கிட்ட போய் காலக்ஷேபம் பண்ணுன்னு அனுப்புறார், இவரோ நான் செத்து போனதுக்கு அப்புறம் வான்றார். நான் செத்து போனதுக்கு, இவர் செத்து போனதுக்கு அப்புறம் நான் யாருகிட்ட போய் காலக்ஷேபம் பண்றது, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னார். இப்படி அந்த 17 தரமும் அது பிராப்தமாகல, 18 தரம் போய் அதே மாதிரி கதவை கட்டினார். யாரு வந்திருக்கான், அடியேன் ராமானுஜதாசன் வந்திருக்கேன்னார். கதவு திறந்துதான் இருக்கு, உள்ளவ திறந்துட்டு வான்னாராம் திருக்கோஷ்டி ஒரு நம்பி. ஏன்னா அங்கே நான் செத்ததும் வான்னா அகங்காரத்தோட அடியேன் தாசன் சொல்லாத நான் சொல்றையே, பாஷ்யக்காரருக்கே அந்த இதுன்னா நாமெல்லாம் எக்கச்சிதை ஏமாத்துறோம். அதனால அப்படி திருக்கோட்டியூர் நம்பி அவரை திருத்தி ஆட்கொண்டதா சொல்லுவார். மன்னு மதில் திருமண்டங்குடிதான் வாழ மாறுகழி மாத கேட்ட நாளில் வந்து தொன்னுபுகழ் தொண்டர் அடிப்பொடியே நீ முந்துழாய் மாலை பணியடிமை செய்து நாளும் தன்னரங்கமணவாளர்க்கு அன்பு மிக்க செப்பியனல் திருமாலை 45 பன்னியன திருப்பள்ளி அழிச்சி 10 பழவடியேனு கருள்ரை பறிந்து நீயேனு சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்துல அந்த தொண்டடிப்பொடியாழ்வாரிடம் பிரார்த்தித்தை போலே நாமும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாசுரத்துக்கு ஏதோ கிஞ்சித் அர்த்தத்தை வைத்துக்கொண்டு சந்துஷ்டராகவாவோம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை போதாயை நித்யமங்களம்.